வருஷம் ராணி நெருப்பே சுக்க முக்கு மெருப்பே நடுமே அத்தர் பருப்பே மகுவா சொட்ட புக்க எருப்பே மருகின புலுப்பே திகுலே நன்னு வெண்ணு விரிச்சு நரமே பிச்சு காரிச்சே கலலோ குட்டு ரட்டு மஸ்தை அதிரே வரசே நெருப்பே சுக்க முக்கு மெருப்பே நடுமே அத்தர் பருப்பே மகுவா சொட்ட புக்க எருப்பே மருகின புலுப்பே இகுலே நன்னு வெண்ணு விரிச்சி நரமே பிச்சிக அரிச்சு கலலோ குட்டு ரட்டு மஸ்தை அதிரே வரசே ராணி